kanne. Let's get it on. Just wanna give my heart to you. My love is just so true. Wanna take you on this back, I'm low, you just be on my side. No wanna give it up to cool. Every breath I take is you. Just let me get me, get a hold of this, I'll get it true, true. First let me tell you who you are. Girl, you're made for me forever. You get to know that I'm a star. Don't say it, just friend now. ஒரு துளி நீர் வேண்டி நின்றேன், அடை மழை தந்து என்னை மிதக்க விட்டாய். சிலுவைகள் நான் சுமந்து நின்றேன், சுகங்களை தந்து என்னை நிமிர வைத்தாய். விழிகள் ஓரம் நீர் துளியை மகிழ்ச்சி தந்து உலர வைத்தாய். பாலைவனத்தில் பூக்கள் தந்து சொர்க்கங்களை கண்ணருகில் காட்டினாய். கருப்பு நிறத்தில் கனவு கண்டேன், காலை நேரம் இரவு கண்டேன். வெள்ளி நிறத்தின் தேவதையே வண்ணங்களை தந்து விட்டு என் அருகில் வந்து நில்ல. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே. ஜனனம் ஜனனம் ஜனனம் ஜனனம் ஜானனம் ஜானனம் ஜனனம் ஜனனம் ஜனனம் ஜானனம் ஜனனம் ஜனனம் ஜனனம் ஜனனம் ஜானனம் ஜானனம் ஜனனம் ஜனனம் ஜனனம் கொண்டே. இறுதி சடங்கில் மீதிகள் படும் பூவை போல் கசங்கிவிட்டே. தெய்வம் பூமிக்கு வருவதில்லை, தாயை பதிலுக்கு அனுப்பி வைத்தான். தாயும் இங்கு எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தாயை அவன் உன்னுருவில் தந்துவிட்டான். தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே. மடி மீது தூங்கச் செல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய். நெருங்கி வந்தாய்